ఉపవీతినముద్వపుండ్రవంతం ప్రజగత్పుణ్యఫలం త్రదండహస్తం శరణాగత సాత్తవాహమీడే శిఖయా శేఖరినం పతిం యతీనా అస్మద్గురు పరంపరాయే నమః. సంపద్యావిర్భావాధీరణం సేవించి முடிச்சோம். அதுல பெருமாள் ஏஷாத்மா அபகதாத்மா திரோமத்தியோ விஸ்வகா விபாசகா மகாசசங்கல்பகான்னு எட்டு குணங்களை உடையவன். அதே மாதிரியாக முக்தன் ஜீவனுக்கும் அதே குணங்கள் இருக்குது. முக்தி தசையில முக்தனானவன் இந்த குணங்களை அடையிறான் அப்படின்னுட்டு சம்பத்யாவிர்பாவ ஸ்வேனசித்தா மூணு சூத்திரங்கள்னால சாதிச்சு பிடித்தேன். அதன் பிறகு ஒரு ஆக்ஷேபம் இருக்கிற ஒரு அவிபாகேன திருஷ்டத்துவ அதிகரணம் இந்த அதிகரணத்துல ஆரம்பிக்கிறார். இவன் வந்து இந்த மாதிரி அடையிறான், ஜீவன் இந்த மாதிரி அடையிறான், அது சொல்லியாது. எப்படி அடையிறான்? பிரதக் தனியா இருந்து அனுபவிக்கிறானா பகவானே, அல்லது பகவானோட தெரியாம அவிபாகம் அபிரத சித்தமாக அடையிறான் அப்படின்னு சந்தேகம் வந்துடுது. ஒரு பட்சம் வழக்க மாதிரி பிரிச்சுதான் தனியா தான் அனுபவிக்கிறான். இதை ஏன் தனியா அனுபவிக்கணும்னு அற்புதமான யுக்திகளை அவ சொல்ற. ஏன்னா பூர்வபக்ஷம்னா ஒண்டி சாதாரணமா சொல்லக்கூடாது. வாத பிரதிவாதங்கள்லாம் திருடமா வைக்கணும். வாத பிரதிவாதங்கள்லாம் சுவாமி வந்து என்னசார் சுவாமி சாதிக்கும் போது சாதிச்சார். எம்பெருமான தனக்கு அனுகூலமான பூர்வபக்ஷத்தை வண்டி வச்சுட்டு அதற்கு சமாதானமா சாதிச்சுடுறது இல்ல, அதிலே சொல்ல முடியாதபடி ரொம்ப யுக்திகள்லாம் நிறைய போட்டுட்டு அதன் பிறகு கண்டனம் பண்ணுவார். இதுதான் எம்பெருமானாருடைய யுக்தி. காரணம் என்னன்னாக்க, பூர்வபக்ஷம் எவ்வளவு திருடமா இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சித்தாந்தமும் திருடமா இருக்கும். அதனால அது விசேஷம். அதனால எம்பெருமானார் அது மாதிரிதான் சாதிப்பார். ஆக பூர்வபக்ஷியானவன் இந்த பிரம்ம வித்து முக்தியை அடையும் பொழுது எப்படி அனுபவிப்பான் அப்படின்னா தனியாத்தான் அனுபவிப்பான். ஏன் தனியா அனுபவிக்கணும்? சேர்ந்தே அனுபவிச்சா என்ன அப்படின்னாக்க, சாகித்யம் ஒண்ணு, சாகித்யம்ன்றது ஒண்ணு இருக்கு. அப்புறம் சாமியம் அப்படின்னு ரெண்டாவது இருக்குது, சாதர்மியம் அப்படின்றது மூணாவது இருக்குது. இந்த மூணுத்தை வச்சுட்டு பூர்வபக்ஷி சப்தத்தை கொண்டு விளையாடணும். அதே சப்தங்களை கொண்டு சித்தாந்தி சமாதானம் சாதிக்கிறார். உபனிஷத் என்ன சொல்றது? சோஸ்மதே சர்வான் காமான் சர பிரம்மணா விபஸ்சிதேதி அப்படின்றது. விபஸ்சித்தான பிரம்மத்துடன் கூட சர்வஜனான விபஸ்சித், சர்வஜன்னா விபஸ்சித்னா சர்வஜன் அர்த்தம். இது ஆனந்தமே அதிகாரத்தினால் சாதிச்சிருக்கார். சர்வஜனான எம்பெருமான் அந்த பிரம்மத்தோட கூட எல்லா கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறான். சர்வான் காமான் சக பிரம்மணா விபஸ்சித அப்படின்னு இருக்கு. அனைத்து காமங்கள் திருக்கல்யாண குணங்கள் அவையென ஒரு பிரம்மவித்துக்கு பகவானுடைய குணங்கள் தான் பிடிக்குமே தவிர்த்து அல்பமான விஷயங்கள் எல்லாம் பிடிக்காது இல்லையோ. அதனால அந்த பிரம்மத்தோட சேர்ந்துட்டு கல்யாண குணங்களை அனுபவிக்கிறான் அப்படின்னு வாக்கியம். இது என்னது? சாகித்யம்னு இதுக்கு பேர். சக சகயோகம் சேர்ந்து இருக்கிறது எப்போ தெரியும்? கொஞ்சம் நானும் என் நண்பனும் பண்ணா போகணும். அகம் அவன் மித்திரையில சக கதவான் என்னுடைய நண்பனோடு கூட நான் போனேன் அப்படின்னாக்க நாங்க ரெண்டு பேரும் பிரிக்க முடியாதவள. அவ்வளவுதான் சேர்ந்து போறேன், அவ்வளவுதான் சேர்ந்து போறேன்னு சொன்ன சீதையா லக்ஷ்மணே நச்ச அப்படின்ற சீதையோடையும் லட்சுமணனோடையும் பெருமாள் போன வனவாசத்துக்கு. அப்போ பிரிக்க முடியாமல் போனாவா? வீட்டை பாரு, அவன் வீட்டை படிக்க முடியாதுன்னு அவன் ஆட்சி போடானே, அபகரிச்சின் போறானே, இதுக்கெல்லாம் கேட்டு வர்றோம் இல்லையா. அதனால என்னன்னாக்கா, பிரிக்கிறதுன்றது இல்ல, சேர்ந்தே இருக்கிறதுன்றது இல்ல. இந்த இடத்துல எப்படின்னாக்கா, இவர் தனியா இருக்கார், அவன் தனியா இருக்கார், இந்த முக்தன் தனியா இருக்க, திறவாள் தனியா இருக்க, அதை அனுபவிக்கிறது குணங்களை. அதனால சாகித்யம் இங்க சொல்லப்படுறது, கூட இருக்கிறதுன்றதான் சாகித்யம் சொல்லு, சேர்ந்திருக்கிறது. கூட இருக்கிறத சொல்லச்ச அத போய் ஐக்கியம் எப்படி சொல்ல முடியும், அல்லது அப்பிரதிஷ்டம் எப்படி சொல்ல முடியும், அதுவும் முடியாது. அதே மாதிரி பரமம் சாமியம் உபயதி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. எதா பஷ்ய பஷ்யதே ரூப வர்ணம் கர்த்தார் மீஷம் குருணம் பிரம்ம யோனின் ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரம் சாமியம் உபயதி அப்படின்னு இருக்கு. சாமியம் உபயதி அப்படின்னா சாமியத்தை அடைகிறோம், பரமம் சாமியம், பரமம் சாமியத்தை அடைகிறோம். இப்ப பரமம்னா மிக மிக ரொம்ப மிகவும் உகந்த சமமான சாமியத்தை அடைகிறான், சமமான நிலையை அடைகிறான் அப்படின்னு சொல்லணும். இப்ப சமமான நிலைன்னா என்ன அர்த்தம், சமமா இருக்கிறதுன்னு அர்த்தம். சமமா இருக்கிறதுன்றது அந்த சுவாமியும் மகாபண்டிதர், இந்த சுவாமியும் மகாபண்டிதர் சமமா இருக்கா, ரெண்டு பேருக்கும் எதுல சாமியம் இருக்கு, ஞானத்துல சாமியம், அத மாதிரி சொல்றது, அல்லது சுரூபத்துல சாமியம் அப்படின்னு சொல்றோம். சாமியம் இருக்குன்றதுனால ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டான்னு அர்த்தமா, அதாவது பிரிக்கவே முடியாது அப்படின்னு அர்த்தமா, அது அர்த்தம் இல்லை இங்க. அதனால சாமியம்னாக்க அதுதான் சமமான சுரூபம், ஆகவே அது தவறு இல்ல. சமமா இருக்கிறதுன்றதுனால ஐக்கியம்னு எப்படி சொல்லலாம், அல்லது அபிரதிஷ்டம் பிரிக்க முடியாதுன்னு ஏன் அர்த்தம் சொல்லணும், அது சொல்ல முடியாதோ. அதனால சாமிய சப்தம் இங்க இருக்கு, அதுவும் எங்களுக்கு அனுகூலம். அந்த மாதிரி பகவத்கீதையில இதன் நமக்கு மமசா தன்யமாகதா, இன்னைக்கு சேர்க்க போற கீதா பட்சத்துல காலக்ஷேபம் இருக்கு, சர்க்கே பினோபஜாயந்தே பிரளயே நவ்ய சந்தித அப்படின்னு இருக்கு. இதன் ஞான உபாசிரத்திய, நான் வந்து ஞானத்தை உபதேசிக்க போன உனக்கு பிரகிருதியினுடைய குணங்களை பற்றிய ஞானத்தை உனக்கு உபதேசிக்க போறேன், அந்த ஞானம் உனக்கு வந்ததுனாக்க அதை அடைஞ்சாக்க, அதாவது அந்த ஞானத்தை நீ அடைஞ்சிடுவ, அதனால நீ என்ன பண்ணுவ, அந்த குணங்களை பத்தி நீ பிரவர்த்திக்க மாட்ட, தத்துவம் சமசு எல்லாம் மிஸ்ரம். அதனாலதான் இந்த பந்தமே உண்டாகிறது, இந்த பந்தமே உண்டாகிறதுனால பந்தத்துக்கு ஹேதுவே இந்த குணங்கள் தான். இதை நீ தெரிஞ்சுட்டேனாக்க, இத நீ வந்து தெரிஞ்சுட்டு இந்த குணங்களை ஆசிரியக்காம எம்பரவனுடைய திருக்கல்யாண குணங்களையே ஆசிரியத்தை உபாசித்தாக உனக்கு வந்து எதுவும் வராது, கெடுதல் வராது. அதனால அவ என்ன பண்ணுவானா, இத தெரிஞ்சின்றவாள்லாம் மம சாதன்யமாகதாக, என்னுடைய சமமான தன்மையை அடைவார்கள். நான் எப்படி ஏஷாத்மா பகதவாத்மாதி ரோமத்தியோ இருக்கணும், அந்த மாதிரி அவளும் ஏன் ஆத்மா அபகதவாத்மான் இருப்பா, நான் எப்படி சத்திய சங்கல்பனோ அவளும் சத்திய சங்கல்பாளா இருப்பா, நான் எப்படி சர்வைக்கணும் அவளும் சர்வைக்கலா இடுவா. அப்படி சாதாரண்யம் இந்த குணங்களுடைய தன்மைகளுடைய சமத்துவம் சொல்றது, சமநிலை, அதான் சொல்றது. இப்போ இது வந்து அபகசித்தம் எங்க வந்தது, இங்க அது இல்லையே. அப்படி இந்த மாதிரி அடைந்தவர்கள், பகவானுடைய சாதர்மத்தை அடைந்தவர்கள், சர்க்கே எப்படி நோபஜாயந்தே, சிருஷ்டி காலத்துல அவ பிறக்க மாட்டார். அந்த மாதிரி பிரளயனம் வியசந்திச்சர், பிரளயத்துல வியசந்தினா கஷ்டப்படுறதுன்னு அர்த்தம், கஷ்டப்படுறதுன்னு நீங்க சொல்லக்கூடாதுன்னு தாசரி சிந்திக்க பாஷ்யத்திலாம். ஏன் அப்படின்னாக்க, என்ன உபஜாயது பிறப்பதில்லை அப்படின்னு சொன்னா இறப்பதில்லைன்னு சொல்லணும், அதாவது சிருஷ்டிக்கும் விஷயமாக மாட்டா, சம்ஹாரத்துக்கும் விஷயமாக மாட்டா அப்படின்னு அர்த்தம். அதனால நான் வியசனத்திட்டேன், அவ கஷ்டப்பட மாட்டான்னு அர்த்தம். இப்படி ஸ்ருதியோ ஸ்மிருதியோ இத மாதிரி சொல்றது, இதனால சாகித்யம் இருக்கு, சாமியம் இருக்கு, சாதர்மியம் இருக்கு, இந்த மூணுதான் இருக்கு. இந்த மூணுமே தனியா இருந்துட்டே கூட அனுபவிக்கலாமே, சேர்ந்தே அனுபவிக்கணும்ன்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பூர்வபக்ஷி. அதனால தனித்தனியா இருந்துதான் அனுபவிக்கிறோம், பெருமாளோட சேர்ந்து அனுபவிக்கிற அப்படின்னு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயமாக இருக்கு. அதற்கு சித்தாந்தம் அது தப்பு, ஏன்னா இந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா, ஜீவன் இருக்கணும் இல்லையோ, அவன் பெருமாளுக்கு என்னவா இருக்கான்னாக்கா சரீரமா இருக்கான். நாங்க வந்து இந்த சாதர்மியம் சாகித்யம் சாமியம் அதையும் நாங்க ஒத்துக்கிறோம், அதே மாதிரி சரீராத்ம பாவத்தையும் ஒத்துக்கிறோம். ஏன் இந்த மாதிரி ஒத்துக்கணும்னாக்க, ஸ்ருதி ரெண்டுத்தையும் சொல்லிடுத்து, ஸ்ருதியானது ரெண்டுத்தையும் சொல்றது. சாமிய சாதர்மிய சாகித்யங்கள் எப்படியோ அந்த மாதிரியாக இந்த சரீராத்ம பாவத்தையும் நமக்கு ஸ்ருதி சொல்லி கொடுக்கறது. இத சொல்லி கொடுக்கறதுனால அவன் சரீரமா தான் இருப்பான் ஜீவன், பகவான் சர்வ சரீரியாகத்தான் இருப்பான். அதனால மோட்சத்தை அடையறவன் என்ன பண்ணுவான்னாக்க, தன்னுடைய உண்மை நிலை என்னது அப்படின்னா சரீரமாயிருத்தல் அப்படிங்கிறது தான் இவனுடைய யாதாத்ம ஸ்திதி, யதாவத் ஸ்திதி. எப்பொழுது இவனுடைய உண்மையா இருக்கிற நிலை என்னன்னா பெருமாளுக்கு சரீர உடம்பா இருக்கிறதுன்றது தான், சரீரமா இருக்கிறது தான். அதை இவன் தெரிஞ்சுட்டு இருக்கானோ இல்லையோ, அப்ப தெரிஞ்சுட்டா எப்படி இருப்பான், பெருமாளோட சேர்ந்துதான் இருப்பான், பிரிக்க முடியாம தான் இருப்பான். இப்படி பிரிக்க முடியாம இருக்கிறதுனால அனுபவிக்க சேவோ அந்த மாதிரிதான் அனுபவிப்பான். இது வந்து சரீரமா பிரியாம இருக்கான், ஆனால் அந்த பிரம்மத்தினுடைய அனுபவம், பிரம்ம எப்படி கல்யாணம் அனுபவிக்கிறதோ அது மாதிரி இவன் அனுபவிக்கிறான். இதுல முரண்பாடே கிடையாது, ஏன்னா பிரம்மத்தோட கூட கல்யாண குணங்களை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்றது. அப்ப பிரம்மத்தோட கூட இருக்கிறான்னு அர்த்தம் இல்ல, ஏன்னா இத வந்து இங்கே நம்ம போறதே அவன் அடையறதுக்கு தானே போறோம். என்ன யுக்தி பாருங்க, எப்பிரமான யுக்தி, பிரம்ம பிராப்தி தான மோட்சம், பிரம்மத்தை அடைஞ்சுட்டான். பிரம்மத்தை அடைஞ்சுட்டாக்க பிரம்ம பிராப்தின்றது மோட்சம் சித்திக்கிறது. அது சொல்லணுமான ஸ்ருதி பிரம்மனாதி பசி தேவி அப்படின்னு சொல்ல வேண்டாமே, பிரம்மத்தோட சேர்ந்து இருக்கான் அப்படின்னு சொல்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு, சுவாரஸ்யமே இல்ல அதுல, அதுல சுவாரஸ்யம் கிடையாது. ஆனா பிரம்மத்தோட சேர்ந்து இருக்கிறதுன்றது அதான் நடக்க போறது, மோக்ஷம்னாலே அதானே, பிரம்மத்தோட சேர்ந்து இருக்கிறது தான் மோக்ஷம் அப்படிங்கிறது ஸ்பஷ்டமா வேதம் எதிர்த்து அந்த இது இருக்கு, பிரம்மவிதா ஆத்மோ அதிகாரம் அப்படின்னு சொல்றது. என்னை அடைந்தவர்கள் திருப்பி சம்சாரத்தை அடைய மாட்டார்கள், அதனால அவன் அடைஞ்சிருந்தான் மோக்ஷம்னு ஸ்பஷ்டமா இருக்கு. பகவான் அடையிறதா மோட்சம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. இத திருப்பி சக பிரம்மணா அப்படின்னு சுருதி சொல்றதுன்னு சொன்னாக்க என்ன பிரயோஜனம். அதனால இந்த இடத்துல சாகித்யம் அப்படின்னு என்னது, அது அப்படின்னா ரெண்டு விதமான சாகித்யம் இருக்கு, போக்திரு சாகித்யம் போக்ய சாகித்யம். தேசியம் சாராவையில ஆச்சரியமா சாதிட்டு போயிட்டார், மந்திரோக்தம் போக்திருபாதே எதி சக பவனம் பிரம்மணஸ்யாத் பிரதானம் தஸ்மாத்த போக்யபாதே பவது பிரதிஜிதம் அப்படின்ட்டு அதிகரண சராவில சுவாமி சாதிக்கிறார். இந்த மந்திரவர்ணம் இருக்குதே, சோஸ்மே சர்வான் காமான் சக பிரம்மணான் போக்திரு வர்க்கம், போக்திரு சாகித்யம். போக்திரு சாகித்யம் என்ன அர்த்தம், யாரோட சாட்டே அப்படின்னு ஒரு பையனை கேட்டார், அப்பாவோட சேர்ந்து சாப்பிட்டேன். அப்பாவோட சேர்ந்து சாப்பிட்டேன்னு சொன்னா அங்க போக்திரு சாகித்யம், சாகித்யம் அர்த்தம், போக்திரு சாகச்சரியம் போக்திரு சாகித்யம், என்னோட சேர்த்து சாப்பிட்டார் அப்பா, அப்பா அவனோட ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது போக்திரு சாகச்சரியம். போக்தாவும் இவனும் சேர்ந்து சாப்பிடுறா அப்படின்னு. போக்கிய சாகச்சரியம் என்ன சாப்பிட்டேன், தயிர் சாதம் சாப்பிட்டேன், தயிர் சாதம் எப்படி சாப்பிட்டேன், அற்புதமா ஆவக்காவுதா சாய்ச்சா அதை ஊக்காவை சுத்தம் சாப்பிட்டேன். இப்போ ஆவக்காவுதாயும் சாப்பிடுறான், தயிர் சாதத்தையும் சாப்பிடுறான். அப்ப அதை என்ன சொன்னா, ஊர்காவோட சேர்த்து தயிர் சாதத்தை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பேரு போக்கிய சாகச்சரியம் அப்படின்னு பேர். இப்ப போக்திரு சாகச்சரியம் சொன்னா என்ன தோஷம், போக்கிய சாகச்சரியம் சொன்னா என்ன குணம் அப்படின்னாக்க, போக்திரு சாகச்சரியம் சொன்னா வச்சுக்கோங்க, எது பிரதானமோ அது அப்பிரதானமா மாறும். நான் பிரம்மத்தோட சேர்ந்து கல்யாண குணங்களை அனுபவிக்கிறேன், அப்பாவோட சேர்ந்து நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாக்க அப்பாவோட கூட சாப்பிடுறேன், அப்பாவோட கூட சாப்பிடுறேன்னாக்க அப்பான்றவர் சாதாரணமா ஆயிட்டார், பிள்ளைதான் இங்க பிரதானமா ஆயிடுறோம். அதனால அப்பா கூட சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாக்க அது அப்பாவுக்கு அப்பிராதானியத்தை கொடுத்துரும். இங்க பெருமாளோட சேர்ந்து நான் குணக்களை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க நானும் அனுபவிக்கிறேன், பெருமாள் அனுபவிக்கிறார், நான் தான் பிரதானமா அனுபவிக்கிறேன், பெருமாள் கூட அனுபவிக்கிற. அப்போ பிரம்மத்துக்கு அப்பிராதானியம் வந்துடும், இவன் தான் முக்கியமான போக்தா. பெருமான் பாவம் அனாதியா ஆனந்த கல்யாண குணங்களை அனுபவிச்சுட்டு இருக்கான், அவன் தன் குணங்களையே தானே அனுபவிக்கிறான், அந்த மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் பகவான் கிட்ட போய் பகவான அப்பிரதானமாக்கி தன்னை பிரதானமா வச்சுட்டாக்க அப்போ பிரம்மணத்தியா பிரதானம், ஆனா பிரம்ம அப்பிரதானமா போயிடும். சரி அப்படின்னா போக்கிய சாகச்சரியம் சொல்றோம் அப்படின்னாக்க, தயிர் சாதம் வசதி அதோட சேர்த்து ஊர்கா சேர்த்து சாப்பிட்டேன். இப்ப தயிர் சாதம் தான் பிரதானம் இங்க, ஊர்கான்றது அப்பிரதானமா தான் இருந்தது. அத மாதிரி இங்க வருமா, இங்க அது மாதிரி வராது. என்னன்னாக்க பிரம்மநாச கல்யாண குணான் அனுபவதி அப்படின்னு சொல்லணும், பிரம்மத்தையும் அனுபவிக்கிறான் கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறான், அதாவது பிரம்மத்தோட கூட கல்யாண குணம் அனுபவிக்கணும். பிரம்ம இங்க போக்தா இல்லை, பிரம்மமும் போக்கியம், பிரம்ம ஸ்வரூபத்தையும் அனுபவிக்கிறான், திவ்யாத்ம ஸ்வரூபம் அத்தையும் அனுபவிக்கிறான். அது மாதிரி பிரம்மத்தினுடைய திருக்கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறான், ரெண்டுத்தையும் அனுபவிக்கிறான். அதனால பிரம்மத்தினுடைய திருக்கல்யாண குணங்கள் என்ன, பிரம்மம் என்ன, ரெண்டுத்தையும் அனுபவிக்கிறான். ஆனால் கல்யாண குணங்களுக்கு முக்கியத்துவம் பிராதானியம், பகவானுக்கு அப்பிராதானியம், அது தோஷம் கிடையாது, அது தோஷம் கிடையாது. ஏன் அப்படின்னா திவ்யாத்ம ஸ்வரூபத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை, திருக்கல்யாண குணங்களை தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். தேவப்பெருமான சேவிச்சாலே போறோம் கருணை வடிகிறது அப்படியே அப்படின்னு சொல்றாரு, கிடையாது. இங்க திரையாணுடையான சேவி, திரையாணுடையான சேவிச்சா தயா தேவியா அங்கதான் இருக்கா அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. ஏன்னா நமக்கு தெரியறது நம்ம பெருமாளை பிரார்த்திக்கிறோம் ஏதோ வேணும்னுட்டு, உடனே பகவான் என்ன பண்றான்னாக்கா நம்மளுக்கு பரவகிருபையோட அனுகிரகிக்கிறோம், இந்த திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் நேரம் அனுபவிக்கிறோம். அதன் பிறகு உபாசனம் பண்ணினாத்தான் அங்க அடையத்தேதான் பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அனுபவிப்போம். அதெல்லாம் காட்டிலும் திருக்கல்யாண குணங்களோட பெருமாளை அனுபவிக்கிறான்னு சொல்றதை காட்டிலும் பெருமாளோட திருக்கல்யாண குணங்களை அனுபவிக்கிறான்னு சொன்னாக்க அதுக்கு தனி ஏற்றம். என்ன ஏற்றம்னா நம்ம சித்தாந்தம் விசிஷ்டா செய்யற சித்தாந்தம், உன் திருக்கல்யாண குணங்கள் தான் பிரதானம் நமக்கு. அத்வைதிகள் மாதிரி நிர்குண பிரம்மவாதம் இல்லை, நம்ம சகுண பிரம்மவாதம் சொல்லிட்டு இருக்கோம். சகுண பிரம்மவாதம் சொல்றதுனால இங்க இருக்கிறதெல்லாம் என்னது அப்படின்னாக்கா திருக்கல்யாண குணங்கள் முக்கியம், அவைகளை சொல்றது தான் ஏற்றம். அதனால இந்த திருக்கல்யாண குணங்களை இவன் அனுபவிக்கிறான், அப்போ பிரம்மஸ்வரூபத்தையும் அனுபவிக்கிறான், பிரம்ம திவ்யாத்ம ஸ்வரூபத்தையும் அனுபவிச்சுட்டு திருக்கல்யாண குணங்களை அனுபவிக்கிறான் அந்தமா அப்படின்னு சொல்றது. அதனால இந்த சாகித்யம்னு நீ சொன்னையே அது போக்திரு சாகச்சரியமா போக்கிய சாகச்சரியமா அப்படின்னாக்க போக்கிய சாகச்சரியம் தான் இது. அதனால பிரம்மத்தையும் அனுபவிக்கிறான் திருக்கல்யாணங்களும் அனுபவிக்கிறான், அதை சொல்றதுக்குதான் இங்க வந்தது. நீ சொல்ற மாதிரி சேர்ந்து இருக்கிறதுக்கு அனுபவிக்கிறாள், சேர்ந்து அனுபவிக்கிறான், பிரம்மம் அனுபவிக்கிறது ஜீ முக்தன் அனுபவிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் சொல்ல வரல. அப்படி சொன்னாக்க நீ வேணா சாகித்யம்னு சொல்லி அது வந்து போக்திரு சாகச்சரியம், அந்த போக்திரு சாகச்சரியம் ராமனும் லட்சுமணனும் போனா அப்படின்ற மாதிரி அர்த்தம் சொல்லலாம். ஆனா அத மாதிரி இங்க சொல்றது, அதனால போக்கிய சாகச்சரியம் தான் இங்க சொல்றது. அது பிரம்மத்தை பிரியாம, பிரம்மத்தை பிரியாம பிரம்மத்தினுடைய திருக்கல்யாண குணங்களையும் பிரம்மத்தினுடைய திவ்யாத்ம சுரூபத்தையும் ஒன்னா இவன் சேர்ந்து அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏற்றம் அதிகம். அதே மாதிரிதான் சாதன்யம், பகவானோட சேர்ந்துட்டான்னா என்ன அர்த்தம், இவன் சுத்தன ஆயிட்டான். சுத்தன ஆயிட்டான்னாக்க பகவானுக்கு சரீரமா போயிட்டதுனால எம்பெருமானோட சேர்ந்தே இருக்கான். அவன் ஏஷ ஆத்மா அபகத பாத்மான் இருக்கான், இவன் கே ஆத்மா அபகத பாத்மான்னு இருக்கான். அதனால எட்டு குணங்களோட சேர்ந்துதான் இருக்கான். அதுதான் சாதன்யம். அதே மாதிரி சாமியம் அப்படின்னா பெருமாள் மாதிரியே இவனை இருக்கான். அவனுக்கு ஞான விகசிதமாயிடுத்து, இவனுக்கு ஞான விகசிதமாயிடுத்து, அதனால அவன் சேர்ந்து இருக்கான். அப்படி சேர்ந்து இருக்கான்னு சொல்றதுனால என்ன விரோதம் இருக்கு? இது நாங்க சொல்லல, ஸ்ருதியே சொல்றது. ஸ்ருதி என்னன்னா சரீராத்ம பாவத்தை வச்சுதான் ஸ்ருதியானது நமக்கு உபதேசம் பண்றது. தத்துவபதி அயமாத்மா பிரம்ம ஐதராத்ம விதம் சர்வம் சர்வம் கல்விதம் பிரம்ம ஆத்மதிஷ்டன். இது தத்துவமசி அயமாத்மா பிரம்ம அப்படின்றதுலதான் ஐக்கியத்தை சொல்ற மாதிரி இருக்கு. நித்தியோனித்தனாம் சேதனச்சேதனானாம் அது மாதிரி வாக்கியங்கள்லாம், ஞாக்கியம் தாவஜோ அப்படின்ற வாக்கியங்கள்லாம் வேதத்தை சொல்ற மாதிரி இருக்கு. ஏன் ஆத்மதிஷ்டன் ஆத்மாந்திரம் ஆத்மா நலேத அப்படின்னு அந்தரியாமி ஸ்ருதினு இதுக்கு பேரு. இந்த ஸ்ருதியோ இவ பெருமாளுக்கும் இந்த முக்தனுக்கும் ஜீவாத்மாவுக்கும் சரீராத்ம பாவத்தை சொல்றது. இத வந்து ஏன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லணும்னா அவஸ்தேவத்துக்கு ஆசிரியஸ்தானு சூத்திரகாரரே சாதிட்டு போயிட்டார். வாக்கியான்மையாதிகரணத்துல முதல் அத்தியாயம் நாலாவது பாதம் ஆறாவது அதிகரணம் வாக்கியான்மையாதிகரணம், அங்க நாலாவது சூத்திரத்துல காசகிருஷ்ண மாதிரி சாதிக்கிறார். இந்த மாதிரி அவஸ்தேவத்துக்கு ஆசிரியஸ்தானா ஆத்மான்னு அங்க இருக்கு. ஏன் ஆத்மான்னு சொல்லணும்னாக்க பெருமாள் உள்ள உட்கார்ந்து நினைந்துகள் இருக்கு அந்தரியாமியாக, அதனால ஆத்மா அப்படின்னு பொதுவா சொல்லிட்டு போயிட்டு யாக்கியவர்க்கர் மைத்ரேயிக்கு, அதனால தோற்றம் இல்லை அப்படின்னு சொல்ல போறோம். அதனால பிரிஞ்சி இருக்கிறது இல்ல, பிரிஞ்சி இல்லாம சேர்ந்து இருக்கிறது தான். அதனால சொரூபம் சாமியம் சொன்னாக்க இவனுடைய சுரூபமும் பெருமாளுடைய சுரூபமும் ஒரே மாதிரி, ரெண்டு பேருக்கும் நிரதிசயமான ஆனந்தம் அது சுரூபம். அந்த ஆனந்தத்தை சொல்றதுன்றதுதான் சாமி சப்தத்தினால. சாதன்மை சப்தம்ன்றது அபகத பாத்மத்வாதிகள் எல்லாம் சேர்ந்திருக்கு, ஒரே மாதிரி இருக்குது. குணங்களை இட்டு உன சுரூபத்தை இட்டு சாமியம், குணங்களை இட்டு சாமியம், அதுக்கப்புறம் சாகித்யம்ங்கிறது போக்கிய சாகசரியம், அனுபவிக்கிற போக்கியத்தை பத்தி சொல்றது. அது இப்படி சொல்றதுனால இதுல ஒரு தோஷமும் இல்லையே, ஒரு தோஷமும் இல்லை. அதனால இது வந்து நீ பிரிச்சு இருக்கிறதுன்னே அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம். இப்படி சொல்றதுனால பிரம்ம பிரகாரமா இருக்கான், பிரம்மத்துக்கு பிரகாரமா இவன் இருக்கான். பிரம்மம் பிரகாரியாக, இவன் விசேஷனம் அவன் விசேஷியம், இவன் பிரகாரம் அவன் பிரகாரி, இவன் அம்சம் அவன் அம்சி. இப்படி பாருங்கோ, இப்படி பாக்குறதுனால எல்லாம் சரியா அமைஞ்சு போயிடும். அதனால அவிபாகேன திருஷ்டத்வாத், விபாகம் இல்ல அவிபாகம் தான், பிரிக்க முடியல. அந்த மாதிரி இருக்கிறது இது, அத மாதிரி இருக்கிறத பத்தி இங்க சொல்றதுனால எந்த ஒரு பூர்வபக்ஷிக்கு அனுகூலமான யுக்தியும் இங்க சொல்ல முடியாது. அதனால சாமியமோ சாதர்மியமோ சாகித்யமோ எல்லாமே எங்க சித்தாந்த அனுகூலமாதான் இருக்கு, அதுதான் சரி அப்படிங்கறத இந்த அதிகரணத்தினால சாதிக்கிறது. இப்போ தீப ஸ்ரீசுக்திய சேவிக்கலாம். அவிபாகேன திருஷ்டத்வாத் இமயம் முக்தஹ ஆவிர்பூத ஸ்வரூப பிரத்யகாத்மா பரம் பிரம்ம ஸ்வாத்மனோ விபக்தம் அனுபவதி உத ஸ்வாத்மனோபி ஆத்மதயா அவிபாகேன அகம் பிரம்மாஸ்மி இதி இதி சம்சயா. இமயம் முக்தஹ இந்த முக்தாத்மா இவன் ஆவிபூத சுரூபனா ஆயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு போன அதிகரணத்துல. அது யாருன்னா பிரத்யேகாத்மா ஜீவன். இவன் பரம்பிரம்ம பரமாத்மாவ சுவாத்தனா விபக்தம் அனுபவத்தி, தன்னை காட்டிலும் வேறுபட்டவனாக, அவன் வேறு இவன் வேறு, பிரிக்கப்பட்டவனாக அனுபவிக்கிறானா பூத்த அல்லது சுவாத்தனோபி ஆத்மதையா, தனக்கும் ஆத்மாவாக எந்திரமான எழுந்துள்ளிருக்கிறான், நான் சரீரம் அவன் சரீரி அப்படின்னுட்டு அனுபவிக்கிறான் அப்படின்னு ஆக்ஷேபம் சந்தேகம் வருது. அவிபாகே அவிபாகம் தான் என்ன வரும், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு வரும். அகம் பிரம்மாஸ்மின்னு என்ன அர்த்தம், நான் பிரம்மமா இருக்கேன்னு சொல்லணும். அதுக்கு அர்த்தம் என்னன்னாக்க, நான் பரமாத்மாவை ஷரீரியாக உடையவனாக இருக்கிறேன், நான் பரமாத்மாவை ஆத்மாவாக உடையவனாக இருக்கிறேன், என்னை ஷரீரமாக உடையவனாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரியா இது இது இது சந்தையா என்பதாக சந்தேகம் இங்க சொல்லப்பட்டது. அதுக்கு பூர்வபக்ஷி நிரஞ்சனஹா பரமம் சாமியம் உபைதி, நிரஞ்சனஹா பரமம் சாமியம் உபைதின்னு வாக்கியம் இருக்கு. தோஷமற்றவனாக எந்த ஒட்டுதலும் இல்லாமல் பரமசாமியத்தை அடைகிறான் அப்படின்னு இருக்கு. சாமியம்னா என்ன அர்த்தம், சமமா இருக்கிறதுன்னு அர்த்தம். சமமா இருக்கிறதுனாக்க இவன் வேற அவன் வேறதான், ஆனா ரெண்டு பேரும் சமமா இருக்கா அப்படின்னு அர்த்தம் தான் படிக்கும். இத அகம் பிரம்மாஸ்மின்னு வராது அப்படின்னு முதல் திருப்தி. ரெண்டாவது சோஸ்ததே சர்வான் காமான் சக பிரம்மணா விபஸ்யதேதி, அஸ்வினதே என்ன அனுபவிக்கிறான் அர்த்தம். சக சர்வான் காமான் பிரம்மணா சக அனுபவதி அஸ்வினதே அப்படின்னு அர்த்தம். பிரம்மமான விபஸ்யது சர்வஜன், சர்வஜனான சர்வஜமா இருக்கக்கூடிய பிரம்மத்துடன் கல்யாண குணங்களை அனுபவிக்கிறான் அப்படின்னு சாகித்யம் சொல்லப்படுறது. அதனால இது ரெண்டாவது. மூணாவது இதம் ஞானம் உபாசிரித்ய மமசா தர்மியமாக, இந்த ஞானத்தை அடைந்து அறிந்து மம சாதர்மியமாகத்தாக என்னுடைய தன்மையை அடைகிறவராக இருக்கிறார்களோ முத்தாத்மாக்கள் தான் பேசுகிறார். இது ஸ்ருதி ஸ்மிருதித்யாக, இவ்வாறு இருக்கக்கூடிய ஸ்ருதி வாக்கியங்கள் என்ன, ஸ்மிருதி வசனங்கள் என்ன, இவைகளினால விபக்தம் அனுபவதி இது பூர்வபக்ஷ. விபக்தம் பிரிஞ்சு இருக்கிறோம், பகவான் வேற நாம வேற, அப்படித்தான் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பூர்வபக்ஷனுடைய யுக்தி. ஏற்கனவே சொன்ன மல்லியோ சாமியம் இருக்கு, சாகித்யம் இருக்கு, சாதாரியம் இருக்கு, இந்த மூணு சொற்களுமே பிரிஞ்சு இருக்கிறது தான் சொல்லும், சேர்ந்திருக்கிறது சொல்லாது. லோகத்திலையும் அப்படிதான் விவகாரம் இருக்கு, சாகித்யமோ சாதர்மியமோ அத மாதிரி சாமியமோ எல்லாம் இது மாதிரி பிரிஞ்சு இருக்கிறவாளுக்குள்ளதான் இருக்கே தவிர்த்து சேர்ந்து இருக்கிறவாளுக்குள்ள இருக்கு. அதனால இந்த மாதிரி பிரிஞ்சு அனுபவிக்கிறான் அப்படின்னா அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு கூறப்பட்ட சித்தாந்தம் சாகிறார். நாங்க வந்து அதையும் ஒத்துக்கிறோம் இதையும் ஒத்துக்கிறோம். எதை ஒத்துக்கிறோம், சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு சொல்றோம். இதம் இப்ப பாக்குறவே இந்த பிரபஞ்சம் இருக்கே பரிதிருஷ்யமான ஜெகத்து சர்வம் பிரம்ம கழு, பிரம்மன் தானே, பிரம்மன் தானேன்றது. அதை சொல்லிட்டு ஒரு வாக்கியம் சொல்றது, சஜ்ஜலானதி சாந்த உபாசீத அப்படின்னு சொல்லிடுது. சஜ்ஜலான் சஜ்ஜலான்னாக்க தஸ்மா ஜாயதீதி சஜ்ஜம், அந்த பிரம்மத்திலிருந்து உற்பத்தி ஆச்சு அதனால சஜ்ஜம்னு பேரு. தள்ளம் தஸ்மின் லீயதீதி தள்ளம், அந்த பிரம்மத்திரத்திலேயே லயத்தை அடைகிறது என்பதனால் தள்ளம். தேன அனிதீதி சதனம், அவனால் ரட்சிக்கப்படுகிறான் என்பதனால் சதனம், அதனால தஜ்ஜலான், அவனிடமிருந்து உற்பத்தி அவனிடமே லயம் அவனாலேயே ரட்சிக்கப்படுகிறது. பிரம்ம லட்சணம் அது சொல்றதுனால அந்த சர்வம் கல்விதம் பிரம்மன்ற வாக்கியம் இருக்கு. அதனால என்ன தெரிகிறது, பிரிக்க முடியாம இருக்கு. எல்லாம் இந்த பிரபஞ்சம்தான் சாமானாதிகள், பிரிக்க முடியாம இருந்தாலும் சாமானாதிகள் சொல்ல முடியும். நீ தான் நான், நான் தான் நீ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் உபச்சாரமான வார்த்தைகள். லோகத்துல லோகத்துல உபச்சாரமான வார்த்தை, உபச்சார வார்த்தைகளை போய் நீ அசலானா அப்படின்னு நாம கேட்கணும். நம்மாத்திர இருந்திருக்க நீ இது அசலானா, நம்மாத்திர எதுன்னு சொல்றோம். இப்ப நம்மாந்தான் நீ சொல்லி இனிமே இதான் எங்க அப்படின்னு உட்காந்து பங்கு கிட்ட கொடுப்பா. ஏன் அப்படின்னா இதெல்லாம் உபச்சார வார்த்தைகள், கவனமா சொல்றதெல்லாம் முக்கியாசமா வராது. ஆனா இங்க அப்படி இல்லை, அனைத்தும் பிரம்மங்களும் பிரம்மனும் அல்லவா அப்படின்னு கேட்டாக்க இந்த இடத்துல சொல்லப்படுறது உபச்சார வார்த்தையே இல்லை. ஏன் அப்படின்னா ஐக்கதாத்மவிதம் சர்வம் தத் சத்யம் த ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோன்னு வாக்கியம் சத்வித்தியில உத்தாரகன் ஸ்வேதகேதுக்கு உபதேசிக்கிறார். அதனால ஐக்கதாத்மவிதம் சர்வம், இந்த பிரம்மத்தை ஆத்மாவாக உடையது இந்த பிரபஞ்சம் அனைத்தும் அப்படின்னு அவர் உபதேசிக்கிறார். அதை உபதேசிக்கிறதுனால இது அனைத்துமே பிரம்மந்தான், எல்லாம் பிரம்மந்தான். அந்த சரீராத்ம பாவத்தைட்டு தான் சொல்றது. அது மாதிரி தத்துவமசி அப்படின்னு இருக்குது, அந்த பிரம்மமாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாக்க அத்வைதிகள் சொல்ற மாதிரி அபேதம் தான் வந்து நிற்கும். அந்த அபேதமும் நாங்க ஒத்துக்கல. இத்தியாதினா சாமானாதிகரண்யத்தை சாமானாதிகரண்யமா இருக்கு. சாமானாதிகரண்யம் ஐக்கியத்தை சொல்றது, பிரம்மத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் பிரம்மத்துக்கும் ஜீவனுக்கும் ஐக்கியத்தை சொல்றது. ஆனால் அந்த ஐக்கியன்றது சுரூப ஐக்கியம் வராது, சுரூப ஐக்கியம் வராது, விசிஷ்ட ஐக்கியம், பிரிக்க முடியாத ஐக்கியம். அது அந்த மாதிரி இருக்கும். அனன்யா ராகவ ஏனாகம் பாஸ்கரேன பிரபாயதான்னு பிராட்டி சொல்றான். ராகவனோட கூட நான் வேறுபட்டவள் அல்ல. எப்படின்னா பாஸ்கரனும் பாஸ்கரேன பிரபாயதா பிரபை கிரணம், சூரியனையும் சூரியனுக்கு சூரியன் கிரணத்தையும் பிரிக்க முடியாது. அந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் பிரிக்க முடியாதவளா இருக்கோம் அப்படின்னுட்டு பிராட்டியும் சொல்ற, பிரமாணம் சாதிக்கிறார். ஸ்ரீமத் ராமாயணத்துல ரெண்டுமே இருக்கு. ஆகையினால அதை வச்சுட்டு பார்த்தாக்கா ஏ பதிவியாம் திட்டன்னு எத்தி ஆத்மா சரீரம் இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு. அந்தரியான ஸ்ருதிகள், இந்த அந்தரியான ஸ்ருதிகள்லாம் என்ன பண்றதுன்னாக்கா சரீராத்ம பாவத்துடன் திருட்டு போயிருக்கு. சரீராத்ம பாவத்தை இட்டு சாமானாதிகரங்கத்தை நிரூபிக்கணும். பிரம்மமும் ஜீவனும் ஒண்ணு, பிரம்மமும் பிரபஞ்சமும் ஒண்ணு அப்படின்னு சாமானாதிகரங்கத்தை வந்து சொல்லப்படுறது. அந்த சாமானாதிகரணியன்றது ஒன்றா இருக்கிறது அப்படின்றது சரீராத்மபாவத்தைட்டுதான் அது வந்து. அதனால இத்தியாதிசு சர்வஸ்து சிதஜித் வஸ்துனா பிரம்ம சரீரஸ்வரூப பிரம்ம பிரகாரத்தையா, அனைத்து சேதனாதேதன வஸ்துக்களுக்கும் பிரம்ம சரீரஸ்வரூப பிரம்ம பிரகாரத்தையா, பிரம்மத்துக்கு சரீரமாயிருத்தல் அப்படிங்கிறது இருக்குது அங்க. அது இருக்கிறதுனால அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரம்மத்தை பிரம்மத்துக்கு பிரகாரமாக இருக்கு, விசேஷமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆகவே பிரம்ம சரீர சரீரத்துவ பிரம்ம பிரகாரதையா தத்தத் வஸ்து புத்தி சப்தாக நாம வந்து சொல்றோம் அயம் கடக அப்படின்னு சொன்னோம். அப்போ கடசப்தம், கடத்தை சொல்லக்கூடிய கடசப்தமானது அதுக்கு அந்தரியாமியான எம்பெருமான சொல்லணும். அது மாதிரி தேவோயம் தேவோகம் மனுஷ்யோகம் சொன்னாக்கா எல்லாம் ஆத்ம பரியந்தம் சொல்லணும். இதுதான் கிரமம். ஸ்ருதிகள்லாம் இந்த கிரமத்துலதான் சுருடு போயிடுச்சு. சேதனமோ அச்சேதனமோ எந்த சப்தத்தை சொன்னாலும் சரி, சேதன வாச்சி சப்தங்களோ அச்சேதன வாச்சி சப்தங்களோ எந்த சப்தங்களும் பிரயோகம் பண்ணா அத்தனை சப்தங்களும் பரமாத்ம பரியந்தம் போகணும். முனியே நான் முகனே முக்கண்ணப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு ஆழ்வார். அவ முனியே நான் முகனே முக்கண்ணப்பான்னு கூட்டாக்க பிரமாண முக்கண்ணப்பான்னு கூப்பிட்ட நான் முகனே அப்படின்னு கூப்பிடுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் முகனே முக்க பிரமாள முக்கண்ணப்பன் ருத்ரன் சிவன் அவனே பிரமாள, அவனையும் அவனும் அவனும் அவனும் அப்படின்ற அவனையும் அவனும் அவனும் அவனும் சொன்னாக்க இதுனா ஐக்கியம் என்ன சுரூப ஐக்கியமா சொல்றது. அதன் இந்த தகராறுலாம் வரக்கூடாதுன்னு தான் முதல் பத்துல முதல் பதிகத்துல உடல் மிசை உயிரின கரந்தெங்கும் பரந்துள்ளன் நம்மாழ்வார் சாதிச்சுட்டாரு. வேதம் என்ன சொல்லித்தோ அததான் நம்மாழ்வார் வந்து திருவாரூர் சாதிச்சிருக்காரு. அதனாலதான் திரௌபதி சொல்றோம் அதுல என்ன சொல்றதோ அததான் நிர்வாகம் பண்ற நிபுணமானார். ஆகையினால அனைத்துமே பிரம்மவாசகமான சப்தங்கள். அதனால தத்தத் வஸ்து புத்தி சப்தா அந்தந்த வஸ்துவை குறிக்கக்கூடிய ஞானத்தை உண்டு பண்ற சப்தங்கள் எல்லாமே தத்பரியந்த விஷயாக இது அவகம்யம். அந்த பரமாத்ம பரியந்தம் அதை சொல்லணும் அப்படின்னுட்டு அறிந்து கொண்டு அதனாலதான் ஆத்மே உபகச்சந்தி கிராகயந்தி முதல் அத்தியாயம் நாலாத்தியாயம் முதல் பாதம் அதுல மூணாவது விகிரணம் ரெண்டாவது ஆத்மத்துவ உபாசனா அதிகரணம் ஆத்மே உபகச்சந்தி கிராகந்தி அப்படின்னு சாதிக்கிறார். அதுல எப்படி உபாசனம் பண்ண தெரியுமா? ஆத்மேஜித் உபகச்சந்தி பரமாத்மா நமக்கெல்லாம் ஆத்மாவாக இருக்கிறான் அப்படின்னு தான் அங்க உபாசனம் பண்ணணும். அத மாதிரிதான் கிராகயந்திச்ச பிராமணிகமா இருக்கிற வாழ்லாம் அதுதான் பிரமாணமா காமிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்க முட்டுட்ட. அதனால இது நியாய இது ஏன் சொல்லணும் அந்த மாதிரி அப்படின்னாக்கா தற்கிருத நியாயம். இப்போ நான் பகவானுக்கு சரீரம் எனக்கு பகவான் ஷரீரி ஆத்மா அப்படி நான் உபாசித்தால்தான் முக்தி திசையில நான் அதை மாதிரி அனுபவிக்க முடியும். மோக்ஷ திசையில பெருமாளை பிரிக்காம பெருமாளை எனக்கு ஷரீரியா இருக்கான் ஆத்மாவாக இருக்கான் பகவான் அப்படின்னு நாம் அனுபவிப்போம். அது தத்கிருத நியாயம். இது நியாயேன சுவாத்மனோபி ஆத்மதையா தனக்கும் ஆத்மா பகவான் தான். அதனால என்ன பண்ணணும்? அகம் பிரம்மாஸ்மி இது உபாசனையின அந்த மாதிரி உபாசனம் பண்ணணும். அப்படி உபாசனம் பண்றதுனால எப்படி உபாசனம் பண்ணணுமோ அப்படிதான் அடையணும் முக்தி திசையில. அதனால உபாசனையின யதாவஸ்தித பரமாத்மாத்மக சுவாத்மனா யதாவஸ்திதம் எப்படி இருக்கு? பரமாத்மா எனக்கு ஆத்மா அவனை ஆத்மாவாக உடையவன் நான் அப்படின்னு இருக்குது. அதனால யதாவஸ்தித பரமாத்மா ஆத்மக சுவாத்மனகம் பரமாத்மாவை ஆத்மாவாக உடைய தன்னுடைய சுரூபம் சுரூபத்தை திருஷ்டத்வாத் அதுதான் அங்க காணப்படுகிறது. ஸ்ருதிகள்ல காணப்படுறது இப்படிதான். ஆகையினால முக்தக சுவாத்மனோபி ஆத்மபூதம் பிரம்ம தனக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய பிரம்மம் அதை அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மமாக இருக்கிறேன். அதாவது பிரம்மமே எனக்கு ஷரீரி ஆத்மா அவனை ஆத்மாவாக உடையவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு தான் அனுபவிப்பான். ஆலாத்தியாயம் முதல் பாதத்துல ஆத்மேயத்தோபகத்தி கிராகந்திச்ச அப்படின்ற இடத்துல அந்த மாதிரி உபாசிப்பான். பகவானை தனக்கு ஆத்மாவாக பிரிக்க முடியாதவனாக உபாசிப்பான் சாச்சார். இங்க அந்த மாதிரி பகவானை தனக்கு ஆத்மாவாக அனுபவிப்பான் பிரிக்க முடியாதவனாக அனுபவிப்பான். உடம்பு சரீரம்னு சொல்லிட்டா பிரிக்க முடியாது, பிரிச்சுட்டாக்க உடம்பு போயிடுதுன்னு அர்த்தம். இப்ப ஆத்மா வந்து நிச்சயமா இருக்குது, பரமாத்மாவும் நிச்சயமா இருக்கான், ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துதான் இருக்கா. அதனால அப்படிதான் அனுபவிக்கிறார். நீ என்ன கேட்ட? அங்க சாமியம் இருக்குது, சாதர்மியம் இருக்கு, சாகித்யம் இருக்குன்னு சாகித்யத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டோம். அது போக்கிய சாகித்யம், அனுபவிக்கிறதுலதான் போக்கியம். போக்கியத்துல ரெண்டுமே சேர்ந்துருது. அதுல பரமாத்மா வந்து அப்பிரதானமா இருந்தா கூட தோஷம் இல்லை, ஏன்னா குணங்களுக்கு ஏற்றம். அதனால அப்ப சாகித்யம் சாதர்மியம் சாமியம்ன்றது என்ன அப்படின்னாக்க அது உங்க தத்துவமே தவறு, உங்க தத்துவமே தப்பு. ராமனும் லக்ஷ்மணனும் சேர்ந்து போனா அப்படின்னு சொல்றீங்க. பகவான் ரிஷ்யாவதார், நானும் என்னுடைய நண்பனும் சேர்ந்து போறோம் அப்படின்னு சொல்றோம். அங்கேயும் எனக்கு என் நண்பன் ஆத்மா இல்லை, அவனுக்கு நான் ஆத்மா இல்லை, பரஸ்பரம் நாங்க சரீரமும் கிடையாது, ஆத்மாவும் இல்லை சரீரமும் கிடையாது. அதனால எங்களுக்குள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து போறோம்னா சாமியும் இருக்கலாம், அது மாதிரி என்ன மாதிரியே அவனும் இருக்கலாம், அவன மாதிரியே நானும் இருக்கலாம், அதுல சாதாரணமே இருக்கலாம். ஆனா சரீராத்ம பாவம்ன்றது எங்களுக்குள்ள இல்லையே, எங்களுக்குள்ள சரீராத்ம பாவம் இல்லாததுனால நீங்க வந்து இந்த அபரத்தத்தை கேட்க முடியாது. இந்த இடத்துல நீங்க சொல்ற உதாரணத்தை கேட்க முடியாது. ஆனா ஸ்ருதியில அப்படி இல்லை, ஸ்ருதி வந்து சாமியம் சாதர்மியம் ரெண்டுத்தையும் சொல்லி கூடவே சரீராத்ம பாவத்தையும் சுடுத்து அப்படிதான் உபாசிக்கணும், அப்படிதான் அனுபவிக்கணும் அப்படின்னு. அதனால எந்த விரோதமும் எங்க இதுல இல்லை அப்படின்னு இந்த அதிகரணத்தினுடைய தாத்பரியம். இப்போ சூத்திரார்த்தம் சாதிக்கிறார். சூத்திரார்த்தஸ்து அகம் பிரம்மாஸ்மி இதி அவிபாகேனீவ பிரம்ம அனுபவதி முக்தஹ. அகம் பிரம்மாஸ்மின்னுட்டு அவிபாகேன பிரிக்க முடியாம அவிபக்தமாகத்தான் பிரம்மத்தை அனுபவிக்கிறான் முக்தன். என்ன சுவாஸ்தனோபி ஆத்மதையா உபாசனேன, தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கும் ஆத்மாவாகவே பிரமான் இருக்கான் அப்படின்னு உபாசிக்கிறதுனால யதாவஸ்தித பரமாத்மாத்மக சுரூபத்து திருஷ்டத்வா. இதுதான் சுரூபம் நமக்கு, எப்பொழுதுமே நமக்கு சேஷத்தமே சுரூபம், சரீரத்தும் தான் நமக்கு சுரூபம். அவன் ஷரீரியாக ஆத்மாவாக சேஷியாகவே இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பாருங்க, அதுதான் இது சுரூபம்ன்றதே. அதனால யதாவஸ்தித பரமாத்மாத்மக சுரூபத்து திருஷ்டத்வா, அதுதான் பேதத்தெல்லாம் காணப்படுகிறது. அதனால இதான் கிரமம், அவிபாகியனதான் அனுபவம் சொல்லணும். சாதர்மிய ஸ்ருதிஸ்து, சாதர்மியம் இருக்குதே அதுக்கு என்ன சொல்லுவே அப்படின்னா, பரமாத்ம சரீரபூதஸ்ய பிரத்யகாத்மன அபகத பாத்மத்வாதி குணை சாதர்மியம் பிரதிபாதியது. குணங்கள்னால சாதர்மியம் சொல்லப்படும், அவனும் எட்டு குணம் இவனுக்கும் எட்டு குணம் அவ்வளவுதான், அதை சொல்ல வந்தது. அதுக்கு வந்து பிரிஞ்சுதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா கூட இவனுடைய சுபாவம் இவங்கிட்ட போகாது, அவனுடைய சுபாவம் அவனோட்டு போகாது, ரெண்டு பேர் சுபாவம் அபாவாருக்கு வியவஸ்திதமா இருக்கும். அதனால அத துரகமாகவும் சொல்லவே முடியாது. அதனால குணஹீத சாதர்மியம் பரிபாதிக்குது, அந்த குணங்களை கொண்டு சாதர்மியமானு சொல்லப்படுறது அவ்வளவுதான். அத வந்து பிரதட்சித்தோன்னு ஏன் சொல்லணும், தனியா இருக்குது அவிபக்தம் பிரிக்க, அது விபக்தம்னு நீங்க சொல்றீங்க அது முடியாது. அதே மாதிரி சோஸ்மதே பிரம்மான் காமான் சக பிரம்மனா விபக்ஷித அப்படின்னு சொல்றது கூட இது பிரம்ம சரீரத்தை, பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கு, அதனால பிரம்ம பிரகார பூதத்துவ பிரம்மத்துக்கு பிரகாரமாக இது இருக்குது, விசேஷமாக இருக்கு, அம்சமாக இருக்கு. அதனால பிரம்ம பிரகார பூதத்துவ சுவாத்த பூதேன பிரம்மனாச, தனக்கு ஆத்மாவா இருக்கக்கூடிய பிரம்மத்தோட சத்குணான், அதாவது பிரம்ம தன்னுடைய ஆத்மா பிரம்மம் அந்த பிரம்ம சுரூபத்தையும் அனுபவிக்கிறான், அந்த சுரூபத்தோட சேர்ந்து சத்குணான் அனுபவத்தி அவனுடைய திருக்கல்யாண குணங்களை ஆனந்தமா அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அததான் இவன் இது பண்றான் சகர வித்தியர சொல்லச்ச இதே சொல்றது அந்த இடத்துல சஸ்பிஞ்சதந்த ததுபாசிதவியம் சஸ்பிஞ்சதந்த ததன்வேஷ்டவியம் அப்படின்லாம் இருக்கு. சஸ்மின்னு அந்த தகராகாசத்துல எது அந்த உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அது அன்வேஷ்டவியம், அது தெரிஞ்சுட்டு உபாசிக்கணும். அப்ப உபாசிக்கணும்னா எது அது, தஸ்மின் காமா பிரதிஷ்டிதா அப்படின்னு அங்க இருக்கு. அந்த ஆத்ம திவ்யாத்ம சுரூபத்துல காமங்கள் கல்யாண குணங்கள் பிரதிஷ்டிதமாக இருக்கின்றன, அவையெல்லாம் நடைபெற்று இருக்குது அங்க. அந்த கல்யாண குணங்கள் எப்பொழுதும் பிரமாட்டேந்து பிரியவே பிரியாது, அந்த திருக்கல்யாண குணங்களும் அனுபவிக்கணும்னு அங்க சொல்றது. அதனால பிரம்ம சுரூபத்தையும் அனுபவிக்கிறான், அதோட அந்த கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்றதுதான் உத்தேசம். அதனால தத்குணான் அனுபவ தீதி பததி இதான் சொல்றது. அப்புறம் அதுதான் அஸ்மே சாதிக்கிறார். இங்க காமியந்தே இது காமா, ஆசைப்படப்படுகின்றன அதனால் காமங்கள். எவைகள்? கல்யாண குணா, பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள் தான் இங்க சொல்லப்படுறது. காமியந்தே இது காமா கல்யாண குணா, அதனால கல்யாண குண விசிஷ்டம் பிரம்ம அனுபவத்தி. பிரம்மத்தை அனுபவிக்கிறான்னா என்ன அர்த்தம்? திருக்கல்யாண குணங்களோட பிரிக்க முடியாத பிரம்மத்தை இவன் பிரிக்க முடியாதவனாக இருந்து கொண்டு அவங்கிட்ட சந்தோஷமா அனுபவிக்கிறாங்க. அதனால அவிபாகீன திருஷ்டம், அவிபக்தமாகவே அனுபவிக்கிறானே தவிர்த்து விபக்தமாக அனுபவிக்கல. பிரிஞ்சு அனுபவிக்கிறது கிடையாது. எந்த ஸ்ருதிக்கும் அது மாதிரி நீ அர்த்தமே சொல்ல முடியாது. அப்படி சொன்னா விரோதம் தான் வந்து சேரும். காரணம் அந்தரியான ஸ்ருதியும் நமக்கு முக்கியம், வேத ஸ்ருதியும் நமக்கு முக்கியம், அபேத ஸ்ருதியும் நமக்கு முக்கியம். வேத ஸ்ருதி அபேத ஸ்ருதி இந்த ரெண்டு ஸ்ருதிக்கும் கடக ஸ்ருதின்றது அந்தரியான ஸ்ருதி. இதை கொண்டு நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும். இது சுவாமி சாராவில அற்புதமா சாதிச்சுட்டு போயிட்டார். ஸ்ரீபாஷ்யத்துல ஜிஜ்ஞாசாதியின ரசனையில அதை சாதிச்சிருக்க. அத இங்கே அதிகார சாராவில ஜீவாத் அத்தியந்த பின்னக பரைதி பகுதா வியாகர சூத்திரகாரா. பெருமாளும் ஜீவனும் தனித்தனியா இருக்கா, அவன் வேறதான் இவன் வேறதான், வேறுபட்டு இருக்கா, அத்தியந்த பின்னக. சரி, அவன் பேத ஸ்ருதிக்கு நீ பேத ஸ்ருதியை சொல்லிட்ட, அபேத ஸ்ருதியும் இருக்குதே, பேத ஸ்ருதி அபேத ஸ்ருதி ரெண்டுத்துக்கும் ஒண்ணுக்கு விரோதம் தான் என்ன சொல்லுவேன்னு கேட்டா, வேதா வேத ஸ்ருதியினாம் கடக நிகமதா சாஸ்திரவஞ்சம் எப்போ விடும். வேதாபேத ஸ்ருதிகளுக்கு விரோதம் இருக்கு, சாஸ்திரமும் இருக்கு விரோதம். அந்த விரோதத்தை எப்படி கோக்கடிப்பது அப்படின்னா, கடக நிகமத்தக கடக ஸ்ருதியை கொண்டு வேதாபேத விரோதத்தை கோக்கடிச்சிடணும். அதனால அது சாந்தமாயிடும். அதுதான் சரியான கிரமம் இங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாதிச்சிருக்கார் ரவிவசரார். அதனால ஜீவன் பரமாத்மா இவா ரெண்டு பேரும் எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கான். அது காரணம் சரீராத்மபாவம் தான். அது இப்பவும் சரி, முக்தி தசீலியும் சரி, எப்பவும் சரி, எப்பொழுதும் சேர்ந்திருந்தா பாப்பா. சேர்ந்து இருக்கிறவரை போய் பிரிஞ்சு தனியா இருக்கிறதாக அனுபவிக்கிறதுங்கிறத வராது அப்படின்றத இந்த அதிகரணத்தினால சாதிச்சு முடித்தார் அஸ்மத் பிரபரம்பராயிரம்.